புண்ணியச்சரிதனாம் தோமாஸ்லிஹா பாரதபூவின் விஸ்வப்பிரகாசமாய் விஸ்வாச நாளம் பகர்ந்துவல்லு பரகோடி ஜென்மங்கள் விஸ்வாச வீதியில் விஞ்ஞான ஜ்வாலையாய் தெளிஞ்சுவல்லு பாலையூர் மண்ணிலும் பாரத பூவிலும் அணிமலராயொரு ஸ்ரீஹாரே பாவன தீரனாம் ஸ்ரீஹாரே தோமா ஸ்ரீஹாரே தோமா ஸ்ரீஹாரே தோமா ஸ்ரீஹாரே பாரத ஸ்ரீஹாரே பொன் விரல் தும்பினாலே சுவே ஸ்பர்சிச்ச புண்ணியச்சரிதனாம் தோமாஸ்லிஹா தாரையே ஆனந்த சாகர தீரமாக்கான் துக்கங்கள் சூழுமீ ஜீவித தாரையே ஆனந்த சாகர தீரமாக்கான் இயேசுவே தியானிக்கூ ஸ்நேகத்தில் ஜீவிக்கூ இயேசுவே தியானிக்கூ ஸ்நேகத்தில் ஜீவிக்கூ நேராய மார்க்கத்தின் பாலையூர் மண்ணிலும் பாரத பூவிலும் அணிமலராயொரு ஸ்ரீஹாரே பாவன தீரனாம் ஸ்ரீஹாரே தோமா ஸ்ரீஹாரே தோமா ஸ்ரீஹாரே தோமா ஸ்ரீஹாரே பாரத ஸ்ரீஹாரே பொன் விரல் தும்பினாலே சுவே ஸ்பர்சிச்ச புண்ணியச்சரிதனாம் தோமாஸ்லிஹா நீருந்த ஈலோகவாசத்தை ஆத்மீய ஜீவந்தே கேகமாக்கான் ஆசக நீருந்த ஈலோகவாசத்தை ஆத்மீய ஜீவந்தே கேகமாக்கான் விஸ்வாசம் பாலிக்கூ ஆஸ்வாசம் பாவிக்கூ விஸ்வாசம் பாலிக்கூ ஆஸ்வாசம் பாவிக்கூ ஸ்வர்கீய ஜீவனில் பங்கு சேரு பொன் விரல் தும்பினாலே சுவே ஸ்பர்சிச்ச புண்ணியச்சரிதனாம் தோமாஸ்லிஹா பாரத பூவின் விஸ்வப்பிரகாசமாய் விஸ்வாச நாளம் പകർന്നുവല്ലോ പരകോടി ജന്മങ്ങൾ വിശ്വാസവീതിയിൽ വിജ്ഞാന ജ്വാലയായി തെളിഞ്ഞുവല്ലോ പൊൻവിരൽ തുമ്പിനാലേശുവേ സ്പർശിച്ച പുണ്യചരിതനാം തോമാശ്ലീഹാ.